மனமே உள்ளுக்குள்ளிருந்தே உயிர் கொள்ளும் மனமே பெண்ணை பார்க்கும் பொழுது நீ சிறகு விரிக்காது பிரிந்து போன பிறகு நீ சிதையும் வளர்க்காது மனமே நீ தூங்கிவிடு என்னை நினைவின்றி தூங்கிவிடு மனமே மனமே தடுமாறும் மனமே உள்ளுக்குள்ளிருந்தே உயிர் கொள்ளும் மனமே வந்து அடிப்பதனாலே கரைகள் எழுந்து ஓடுவதில்லை என்னை மறக்க நினைக்கையிலும் அவளை மறக்க முடியவில்லை உலை மூட மூடிகள் உண்டு அலைக்கடல் மூடிட மூடிகளில்லை காதலின் கையில் பூக்களும் உண்டு காதலின் கையில் கத்தியும் உண்டு கொண்டு வந்து நீ கழுத்தில் வீசுவாயா என் வாழ்விலே என்ன சோதனை நான் வாழ்வதே என் வேதனை மனமே நீ தூங்கிவிடு என்னை நினைவின்றி தூங்கவிடு மனமே மனமே தடுமாறும் மனமே உள்ளுக்குள்ளிருந்தே உயிர் கொள்ளும் மனமே பெண்ணை பார்க்கும் பொழுது நீ சிறகு விரிக்காதே பிரிந்து போன பிறகு நீ சிதையும் வளர்க்காதே மனமே நீ தூங்கிவிடு